அன்புரியவர்களே, முதலாவதாக இரவு தொழுகையால் கிடைக்கிற பலன்கள் என்ன, அதுக்கப்புறம் இரவு தொழுகை என்ன என்னங்கிறத பார்க்கலாம். இரவு தொழுகையால், அது எந்த தொழுகையாக இருந்தாலும் இரவு தொழுகையால் கிடைக்கிற பலன்கள், முதலாவது யஹ்ஃபதுல்லாஹு மினல் ஆஃபாத், அல்லாஹ் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பான். முதல் கேரண்டி, யார் இரவு தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அவர்கள் பெரும் பெரும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். உங்களுக்கு எத்தனை ஆயிரம் வரலாறுகளை சான்றாக சொல்லலாம். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பத்ரின் வெற்றியை எது தீர்மானித்தது? 313 பேர்கள் பத்ர. அந்த வெற்றியை தீர்மானித்தது எது தெரியுமா? முதல் நாள் பெருமானார் இரவு முழுவதும் தொழுக தொழுகையும் அழுகையும் தான். தொழுது தொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க தொழுது தொழுது, அங்கே 1000 வீரர்கள் இருக்கிறார்கள், பெருமானார் 313 பேர் தொலை தொலை, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு 1000 மலக்கு, ஒரு ஜிப்ரீல் போதும், ஒரு ஜிப்ரீல் போதும் அந்த 1000 பேர்களை நசிக்க. ஆனால் பெருமானாருக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று 1000 அனுப்ப, இன்னமும் பெருமானார் தொழுக, இன்னொரு 2000 சேர்த்து 3000 அனுப்ப, பெருமானார் இன்னமும் தொழுக, 5000 மலக்குகள், 5000 மலக்குகளை கொண்டு 313 பேர்களை அல்லாஹ் பாதுகாத்தானே. இந்த பாதுகாப்பு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் பாதுகாப்பற்ற சமுதாயமாக வாழ்கிறது. பாதுகாப்பே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இல்லை. இதற்கு ஒரே வழி, ஒரே வழி, உலகத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளையும் தன் கையிலே வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை நம் பாக்கெட்டிலே வைக்கிற நேரம்தான் அந்த தகச்சத்தின் வேலை. அன்புக்குரியவர்களே, எத்தனை பேர்கள் இதை கடைபிடிக்க போகிறோம் என்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் அழுதுவிட்டு ஒரே ஒரு துவா, அந்த துவாவை நிறைய பேர் நம்ம கேட்கிறதே இல்லை. அல்லாஹ் ஐஸ் வைக்கிற அழகான துவா. அல்லாஹ் அந்த துவாவை சொல்லி கேட்டுவிட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிற துவா. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்க அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்க அஸ்தகீஸ். நமக்கு கஷ்டம் வருகிற பொழுது, கடையிலே பிரச்சனை வருகிற பொழுது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற பொழுது, வியாபாரத்திலே பிரச்சனை வருகிற பொழுது, தொல்லைகள் வருகிற பொழுது, இன்னல்கள் வருகிற பொழுது, அரசாங்கத்திலிருந்து கடும் கஷ்டங்கள் வருகிற பொழுது, எல்லா கஷ்டத்திற்கும் சேர்த்தது பதிலிலே பெருமானார் கேட்டது 1000 துஆக்களை அறிமுகம் செய்த அந்த நாயகம், 1000 துஆக்களை அறிமுகம் செய்த நாயகம் அங்கே என்பதை கேட்டார்களே. வைரவு தொழுகையும் அவர்கள் அழுத இந்த துவாவின் அழுகையும் வெற்றியை கொடுத்தது. எல்லா எதிரிகளினுடைய ஆபத்துக்களில் இருந்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ராஜ்யத்தால் பாதுகாப்பை வழங்குகிறார். ரோமாபுரி சக்கரவர்த்தி, ரோமர்களை பற்றி அறியாதவர்கள் இல்லை, அரபுலகத்திலே பெருமானார் வாழ்ந்த காலத்திலே ரோமர்களை வெல்லவே முடியாது என்ற குழல், ரோமர்களை வெல்ல முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை போல் அன்றைக்கு ரோமிகள், இந்த ரோமர்களினுடைய தலைவன் ருஸ்து எதிர்கொள்வதற்காக அம்ருபின் ஆசிரியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். 300,000 பேர்களை 30,000 பேர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். ஆனா 300,000 பேர் பின்னாடி ஓடுறான், பட்டன் கட்டிக்குது. ருஸ்து கேட்கிறான், 30,000 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா அவனை வெற்றி கொள்ள முடியலையே, அவங்கள்ட்ட என்ன சக்தி இருக்கிறது? ஏதோ ஒரு சக்தி, மானசீகமான ஒரு சக்தி வேலை செய்கிறது. அது என்ன சக்தி? 300,000 பேர் 30,000 பேர் வளர்க்கிறாங்க. உடவாளிகள் சென்றார்கள், ஆய்வு செய்து வந்து ருத்து இடத்திலே சமர்ப்பித்தது என்ன தெரியுமா? அப்படின் அனாரி கொடுத்தார். அவர்கள் பகலிலே பார்த்தால் குதிரைகிறார்கள், இரவு முழுவதும் அவர்கள் சஜிதாவிலே விழுந்து கிடக்கிறார்கள், இறைவனுக்கு அழுகிறார்கள் தொழுகிறார்கள், இறைவனை அழுகிறார்கள் தொழுகிறார்கள், குறைந்த நேரம் தூங்குகிறார்கள், அதே நேரத்திலே தன்னுடைய ரப்போடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவு நேரத்திலே ரபுல் ஆலமீனோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டார்கள், வெற்றி கிடைத்தது. அமீனு ஹாதிகில் உம்மா அபு குபைதத்தி முனல் ஜர்ரா, பெருமானார் சபை கூடியிருக்கிறது, சபை கூடியிருக்கிற பொழுது பெருமானார் ஒரு 30 வயது இளைஞனை பார்த்து, பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் ஒரு இளைஞன், அவருக்கு நான் ஒரு பெயர் வைக்கப் போகிறேன், அது என்ன பெயர் தெரியுமா? ரசூலுக்கு கொடுத்த பெயர் அமீன், சாதிக் அமீன் என்று கொடுத்தார்களே, அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்திலே நம்பிக்கைக்குரியவர் என்று நான் ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்த போகிறேன், யார் தெரியுமா அந்த இளைஞன் என்று பெருமானார் கேட்க, சபையில் இருக்கிற அத்தனை இவர்களும் 30 வயதை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் தன்னைத்தான் பெருமானார் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க, பெருமானார் அபு உபைதத் இப்னுல் ஜர்ரா எழுந்திருங்கள் என்றார்கள். 30 வயது இளைஞன் என்ன தலைமையா, அவர் இஸ்லாத்தி கல்வியதிலிருந்து அவருடைய வஃபாத் வரைக்கும் தகச்சத்தை அவர் விட்டதே இல்லை. 30 வயது இல்ல, இன்னைக்கு 30 வயது இளைஞன் தகச்சத்தை தொழுதவே இல்லை. தகச்சத்தை விடுங்க, அது சுண்ணத்து. காலையில பஜ்ரை பார்க்காத நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வர்ற காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தொழுக நாடுதான், என்ன ராத்திரி 1 மணி வரைக்கும் முழிக்க வச்சு பழகிறோம், அவன் எந்திரிக்கிறதே 7:30, 8, எந்திரிச்ச உடனே ஒரு டீயை குடிச்சிட்டு நாத்தாவும் இல்ல அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி, அந்த பையனுக்கு ஃபஜ்ர் என்னன்னே தெரியறதில்லை. காலையில பெருநாள் அன்னைக்கு காலையில மட்டும் ஃபஜ்ருக்கு எழுப்பி கூட்டு போனா ஜாமத்திலேயே எழுப்புறீங்கன்னு கேட்கிறான். அவனுக்கு ஃபஜ்ர் ஜாமமா தெரியுது, ஏன் ராத்திரி ஜாமத்திலா என்னை எழுப்புறீங்க? அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு மாறிப்போனது, அதை சீர் செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை பெரியவர்களை விட வருங்கால இளைஞர்களுக்கு. ஏனென்றால் முதுகெலும்புகளாக இருக்கிற இளைஞர்கள் அடுத்த சந்ததிகளை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இவர்களே தொடவில்லை, இவர்களே இரவு வணக்கத்தில் இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி இந்த சமுதாயம் காப்பாற்றப்படும்? கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களை எப்படி இந்த சமுதாயத்தை மேல தூக்கி நிறுத்துவது காப்பாற்றுவது? வழியே இல்லை. 30 வயதிலே அவர்கள் வஃபாத்தாகிறவரை ஒரு நாள் கூட அபு உபைதா தாஞ்சத்தை விட்டதில்லை. வரலாறு பேசுவோம். இந்த அபு உபைதத்தி முன்னொரு ஜர்ரா பைத்துல் முக்கத்தசை வெற்றி கொள்ள புறப்படுகிறார்கள். 15 உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம், பைத்துல் முக்கத்தசை வெற்றி கொள்ள புறப்படுகிறார்கள். பைத்துல் முக்கத்தஸ் யூதர்களினுடைய சக்தி, இன்னைக்கு உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற யூதன். அன்றைக்கு ஒரு யோசனை செய்த, அன்னைக்கு இருக்கிற அறிவாளிகள் எல்லாம் ஐடியா கொடுத்தான், இன்னைக்கு இருக்கிற அறிவாளி மாதிரி அன்னைக்கு இருந்தான், அரைகுறை ஆடைகளோடு செல்ல வேண்டும், அரைகுறை ஆடைகளோடு செல்ல வேண்டும். அந்த முகம்மதின் தோழர்கள் வர வேண்டும், அவர்கள் வருகிற பாதையில் இந்த அரைகுறை ஆடையை பார்த்து அவர்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் வர வேண்டும், அவர்களில் ஒருவர் தவறு செய்து விட்டாலும் இறைவன் அதாவது இறக்கி விடுவான், இவர்களை வெட்டி கொண்டு விடலாம். முழுப்படை, கொஞ்சம் யோசிக்கிறோம், முழுப்படை அபு உபைதா தலைமை தாங்குகிறார்கள், அரைகுறை ஆடைகளோடு ரோட்டில. உமர் அலி அல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்ன செய்யறது? குர்ஆனை நீங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறீங்களே, சூரத்துல வர குல்லி முஃமினீன யகுதூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபுது ஃபுரூஜஹும். முஃமின்களே, உமர் அலி அல்லாஹ் சொன்ன வார்த்தையை உமர் எழுதி அனுப்புகிறார்கள். அபு உபைதா, படையில் இருப்பவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், அனைத்து துறைகளிலும் வெற்றியை தருவது இரவு தொழுகை, இந்த ரெண்டையும் மட்டும் செய்யுங்கள், பார்வையை தாழ்த்துங்கள், இரவு தொழுது கொள்ளுங்கள். இந்த ரெண்டை மட்டும் தான் படை செய்தார்கள். 6 மாதத்திலே பைத்துல் முக்கத்தசை போர் இல்லாமலே விட்டுவிட்டு புறப்பட்டார்கள். இவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, 2-2 தான், பார்வை தாழ்ந்தது, இவர்கள் இரவு தொழுகையை விடாமல் இருந்தார்கள். இன்றைக்கு அரைகுறை ஆடையோடு போனாக்க நம்மால் சேர்ந்து போயிடலாம், நான் ஈமான விடுவதுக்கு கூட ரெடிங்கிறான். அன்புக்குரியவர்களை, கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இரவு தொழுகையால் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பை வழங்குகிறான். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? காபத்துல்லாவில் மத்தா தவாப் செய்கிற இடத்துல இறைநேசர்கள் எப்பொழுதுமே உறங்கும் வழக்கம் உண்டு. அதுவும் எங்கன்னு சொன்னா இன்னைக்கு உரைக்கும். காபாவிலே நீங்கள் இறைநேசர்களை பார்க்க வேண்டுமா? ரெண்டு இடத்துல கண்டிப்பாக பார்க்கலாம் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்தார். நான் உறுதியிட்டு சொல்லுவேன், ஒன்று முல்தஸிமுல் பாப், காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற முல்தஸிமில இறைநேசர்கள் சங்கமமாகிறார்கள். இரவு தஹஜ்ஜத்தின் வேளையில், தஹஜ்ஜத்தின் வேளையில் பெரும் பெரும் இறைநேசர்கள் சங்கமமாகிறார்கள். இரவு இரண்டிலிருந்து நாலு வரைக்கும் யார் வேண்டுமானாலும் அங்கு செல்லலாம், பெரும் பெரும் நேசர்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கலாம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, ருக்னே யமானி இருக்கிற பகுதி, இந்த இடங்களிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார் இந்த சுஃபியான் சௌரி சைபான் யவானி. ரெண்டு பேர் தவாப் செஞ்சுட்டு வந்து அங்கெல்லாம் படுத்திருப்பாங்க. இவர் துவாச்சி ராமின் சொல்ல, அவர் துவாச்சி ராமின் சொல்ல, இப்படியே இவர்கள் இரவு தொழுகை எல்லாம் தொழுது முடிச்சுட்டு படுத்திருக்கிற பொழுது சுஃபியான் சௌரியினுடைய காலிலே தலை வைத்து சைபானி ராகி படுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது. சுஃபியான் ஒருத்தர் காதோடு காதை வந்து சொன்னார், இந்த சைபான் இருக்கிறார, இவரை கொள்வதற்காக நாட்டினுடைய மன்னர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இவரை கொள்வதற்கு நாட்டின் மன்னர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இவங்க இப்பதான் தொழுதுட்டு பட்டு கிடக்கிறாங்க. ஜாஃபர் மன்னர் ஜாஃபர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். காதோடு காதா சுஃபியான்ட தான் சொன்னது. ஆனா சைபானிய ராகி சொன்னார்கள், வந்தவர்கிட்ட சொன்னாங்க, என்ன என்னை கொள்றதுக்கு ஜாஃபர் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாரா? அவர் மக்காவின் எல்லையிலேயே கால் வைக்க முடியாது, அது உனக்கு தெரியுமா என்ற அப்படி ஆலமியும் சொல்லிவிட்டார். அவர் மக்காவின் எல்லைக்குள்ளேயே ஒரு பாவி இறைநேசரை கொள்வதற்காக வந்து காலடி வைக்க ரபுல் ஆலமீன் விடமாட்டான். அடுத்த செய்தி வருகிறது, மன்னர் ஜாபர் மரணித்து போனார். மன்னர் ஜாபருக்கு மரணம் வந்தது. வரலாறுகளை பாருங்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இரவு தொழுகையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். இரண்டாவதாக முகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்கத்தினுடைய பிரகாசத்தை கொடுத்து விடுகிறார். முகத்தை பார்க்கிற பொழுது கண்ணியத்தை அல்லாஹ் வளர்ந்து விடுகிறார். ஒரு போற நேரம்னா போற காரியம்னா சக்சஸ் ஆயிடும். ஏன்னா பார்த்த உடனே ஒரு வகையான கண்ணியம் வந்துவிடும். அதை நேரடியாக பார்க்கலாம். தொழுகையாளிகள் ஐந்து நேரம் தொழுகையாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் போகிற இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர் எது ரொம்ப கஷ்டமா நினைச்சு போவாரோ அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி கொடுப்பான். வருகிற பொழுது எதிரே இருப்பவர்களிடத்திலே அல்லாஹ் ஒரு பயத்தை போடுவான், ஒரு கண்ணியத்தை போடுவான். போகிற காரியம் லேசாக்கும். எத்தனை சான்றுகள்! உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்பட ஷாமுக்கு புறப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கையெழுத்திடுவதற்காக, அந்த ஷாமை கைப்படுத்துவதற்காக, இஸ்லாமிய கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காக ஷாம் நாட்டினுடைய மன்னர்கள் எல்லாம் ஆடம்பரத்திலே வாழ்ந்தவர்கள். ஷாம் நாட்டுக்குள்ள போய் நுழையும் போது உமர் அலி அல்லாண்ட இருந்தது ஒட்டு போட்ட ஆடைகள். ஏறத்தாழ 18 ஒட்டுக்கள் உமர் அலி அல்லாவின் ஆடைகள். ஒரு நாட்டு மன்னரை சந்திக்க செல்கிறார்கள் இன்னொரு நாட்டின் கவர்னர். அந்த கவர்னரின் ஆடையில் இங்கே நிறுத்திவிட்டு இன்றைக்கு நம்முடைய நிலையை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். எவனோ ஒருத்தர் வருகை தந்ததுக்காக ஒரு நாளைக்கு 3 டிரஸ், அதுவும் 1 டிரஸ் 30 லட்சம். யார் வீட்டு பணம்? ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த ஓமர் 18 ஒட்டுக்களோடு ஷாமுக்குள்ளே நுழைகிற பொழுது அபு உபைதத்தினுள் ஜன்னா அப்படியே ஒரு பார்வை பார்க்கிறாங்க. அபு உபைதத்தினுள் ஜன்னா, நீங்க எந்த இடத்துக்கு வந்துருவீங்க தெரியுமா? அமெரிக்காவில் ஒருத்தர் கிரிக்கெட் ஒருத்தர் போட்டு போனா எப்படி இருக்கும்? நியூயார்க் நகரத்தில், அதுவும் அரசியல்வாதிகள் எல்லாம் நிறைந்திருக்கிற இடத்துல ஒரு ஓட்ட டவுசரை போட்டுட்டு ஒரு கிழிஞ்ச பேண்டை போட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? உமர் அலி அல்லா உத்தலா இந்த ஸ்டைல தான் போறாங்க. உமர் அலி அல்லா போகிற பொழுது அபு உபைதத்தின் ஜர்ராயே சொல்லுகிறார்கள், என்ன உமரே நீங்க எங்க வந்திருக்கீங்க தெரியுங்களா, எங்க வந்திருக்கீங்க தெரியுங்களா என்று சொல்ல உமர் அலி அல்லா உத்தலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதல்ல கோம் அபோபைதானி இன்றைக்கு இருக்கிற உமரை தான் பார்க்கிறேன். இந்த உமர் ஆக கேவலமானவனாக இருந்தான். அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து ரபுல் ஆலமீன் என்னை இவ்வளவு உயர்வாக்கி இருக்கிறான், நான் அல்லாஹுவை தவிர இவர்களை எண்ணி நான் வாழ்ந்தாள், என் ரப்பை தவிர இவர்களை நினைத்து நான் வாழ்ந்தாள், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடுவான் என்று சொல்லிவிட்டு உமர் நுழைந்தார்கள். உமரை பார்க்கிற பொழுது இந்த ஒட்டு போட்ட ஆடுகள் மன்னர்களின் கண்ணுக்கு தெரியவில்லை. என்னடா இவ்வளவு எளிமையா இருக்கிறாரு, இவரை வெற்றி கொள்ளவே முடியவில்லையே என்று மன்னர்கள் தாங்கினார்கள். முதற்ற பார்க்கும் போதே ஒரு கண்ணியம் இந்த உமரிடத்தில் என்ன இருந்தது. உமர் என்றை காட்சி பொறுப்பை எடுத்தார்களோ சரியாக 10 ஆண்டுகள் 4 மாதம் 10 ஆண்டுகள் 4 மாதம் உமர் அலி அல்லாஹு தஆலா இரவு முழுக்க நின்று வணங்குவார்களாம். பகலிலும் ஓய்வில்லை, இரவு நின்று வணங்குகிற பொழுது கடுமையான தூக்கம் தள்ளாடினால் இந்த உமர் குளிர்ந்த தண்ணீரை எடுத்து முகத்திலே அடித்துக் கொண்டு இறைவனுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறாயா உமரே, நேரத்தை வீணாக்கி இறைவனுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறாயா, தொழு உமரே, தொழு உமரே என்று உமர் தன்னை திருத்திக் கொள்வார்கள், தன்னை பார்த்து பேசிக் கொள்வார்கள். இரவு வணங்கத்தை விட்டதே இல்லை. அல்ல கண்ணியத்தை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு நமக்கு கண்ணியம் இல்லை, நம்ம சமுதாயத்துல கண்ணியம் இல்ல, மகள்லாவோட கண்ணியம் இல்ல, அங்க கண்ணியம் இல்ல, இங்க கண்ணியம் இல்ல, நாம இரவு தொழுகை இல்ல, கண்ணியம் இல்ல. அல்லாவோடு நெருங்கினால் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். அல்லாஹ்வை விட்டு தூரமாகவே இருந்து கொண்டு கண்ணியத்தை எதிர்பார்த்தான் அல்லாஹ் எப்படி கொடுப்பான். ரோம் நாட்டு மன்னன் முஆவியாவை கண்டு பயப்படுகிறான். ரோம் நாட்டு மன்னனுக்கும் முஆவியாவுக்கும் பயங்கரமான பயம். ஒரு நாள் முஆவியாவில் அழைச்சி கேட்டாங்களா, ரோம் நாட்டு மன்னன் அழைச்சியா, என்ன பார்த்து பயப்படுற அப்படி என்னடா எடுத்திருக்கு, என்னமோ தெரியல, என்னமோ தெரியல, உங்களுடைய முகத்தை பார்த்தால் கண்ணியம் கலந்த பயம் எனக்கு இருக்கிறது. அதான் மாமியார் எல்லாம் சொல்லுவாங்க தன்னுடைய மக்களை பார்த்து, இதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். இதுதான் ஈமான். ஈமான் யாரிடத்திலே காமிலாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தரப்பட அளவில் கண்ணியம் கயந்த கண்ணியம் கலந்த பயத்தை ஏற்படுத்தி விடுவான். உமரை பாருக்கரடி எல்லாம் அவனுடைய ஆட்சி காலத்தில் உமரின் மீது எப்படி பயம் கலந்த கண்ணியம் இருந்ததோ இதே கண்ணியம் மாவியார் அணி எல்லாவுக்கும் இருந்தது. காரணம் இரவு தொழுகை. மூன்றாவதாக இரவு தொழுகையால் அல்லாஹ் என்ன கொடுப்பான், தக்வாதாரிகளுக்கான அடையாளம் இரவு தொழுகை. முத்தகி தக்வா உள்ளவர் என்று யாரை சொல்லலாம் என்றால், இரையச்சம் இரவு தொழுகையாளிகளுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கும் சின்னம். இப்ப இரவு தொழுகையால் அல்லாஹ் இரையச்சத்தை கொடுக்கிறான். ஒருத்தர் வழியுள்ளவாக ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், இறை நேசராக ஆகணும்னு சொன்னா, தகஜத்து இல்லாம ஒருத்தர் இறை நேசர்ன்னு சொன்னார்னா அந்த ஆள் ஏமாத்துறான் அர்த்தம், ஏமாத்துறான் அர்த்தம். ஒண்ணுமே இல்லை, ஒரு பெரிய பட்ச தரப்பாவ கட்டிட்டு ஜம்முன்னு வந்து உட்கார்ந்து புரிய, நான் இறையச்சவாதி, எனக்கு பின்னால் நீங்க முறியதெல்லாம் வாங்க என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், அவருக்கு தகஜத்து இருக்கிறதா. இன்னைக்கு சோதனை செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா நிறைய சேகுமார் வந்துட்டாங்க, ஆளாளுக்கு சேர்ந்து ஒரு ஆள் குரானை மட்டும் முடிச்சு வச்சுக்கிட்டு நான் பாடம் நடத்தினேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மருத்துவம் சரியா போயிருந்து உட்காந்து குரானை மாற்றி விட்டு அப்படி இப்படின்னு குரானே போதும், அதனால நான் ஒரு சேர்ந்து எனக்கு பின்னாடி வாங்கி கூட்டி விட்டுருக்கோம். என்ன சிலர் அதிசயம் போதும் இப்படி கூட்டி விட்டுருக்கு, என்ன சிலர் ரெண்டுமே வேணா திக்கிறே போதும், திருக்கீனமா உள்ளத்துக்குள்ள அல்ல அல்ல அல்ல அல்லாலும் சொல்லிட்டு இருந்தே போதும். அதான தொழுக, தொழுகைக்குள்ளே அல்லாஹ் தானே இருக்கிறான், நோம்புக்குள்ளே அல்லாஹ் தானே இருக்கிறான், ஜகாத்துக்குள்ளே அல்லாஹ் தானே இருக்கிறான், காபாக்குள்ள அல்லாஹ் தானே இருக்கிறான், அஜிக்குள்ள அல்லாஹ் தானே இருக்கிறான், அதனால அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருந்தா போதும் திருக்கீனமா. இப்படி நிறைய சேகமா இருந்தார். நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்வது அல்ல அக்காணி சொன்ன வரலாறு, அல்ல அக்காணி எழுதுவார்கள். ஒரு சேஃபு எப்ப உட்கார்ந்து பேசினாலும் அவர் தன்னை சேஃபுன்னு காட்டிக்கிறதுக்காக அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது காபத்து விழாவிலே அந்த கருப்பு திரைக்கு மேலே காகம் அமர்ந்திருப்பதை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்க காக்காவே இருக்காது வச்சு, இந்த சேகு கும்பிட்ட சேகு. ஏன்னா அரபகத்தில் காக்காவுக்கு வேலை இல்லை, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு அம்மா, இன்னைக்கு ஃபஸ்ட் வழிகெடுக்கிறது யாருன்னாக்கா பொம்பளையர் தான். நேர ஒரு அம்மா பார்த்துச்சு, அப்படியா சொல்ற, ஷேகுக்கு முறியிருக்கு எல்லாத்துக்கும் விருந்து இருக்கு, ஏற்பாடு பலமான ஏற்பாடு, ஷேக் முறியது அத்தனை பேர்களுக்கும் இருந்து எல்லாம் உட்கார்ந்தாச்சு, எல்லாத்துக்கும் சாப்பாடு, மேல பெரிய கோழி கறி. இன்னைக்கு கோழி இல்லாம யாருமே சாப்பிடறது இல்லையே, அதனால கோழியை தூக்கி வச்சாச்சு. ஆனா இந்த சேஃபுக்கு மட்டும் உள்ள கோழியை வச்சு மேல கூட சோத்தை போட்டு கொண்டு போய் வச்சுச்சு. எல்லாத்துக்கும் மேல கோழி இருக்கு, இந்த சேஃபுக்கு உள்ள கோழி இருக்கு, வந்ததே கோபம் சேஃபுக்கு. எல்லாத்துக்கும் கோழியும் சோறுமாக கொடுக்கிற நீ ஒரு சேஃப் என்று மறக்காமல் வெறும் சோத்தை வைத்திருக்கிறாய். அப்பதான் அந்த அம்மா சொல்லிச்சா, சோத்துக்குள்ள இருக்கிற கோழியே உனக்கு தெரியல, காபாவில் இருக்கிற காக்கா உனக்கு தெரியல, முன்னாடி இருக்கிற சோத்துல இருக்கிற கோழி தெரியல. அன்பிற்குரியவர்களே, சேகமார்கள் இருக்கிறார்கள். யார் சேக் என்றால் அவருக்கான முதல் அடையாளம் அவர் வாழ்க்கையில் தகச்சத்தை விட்டிருக்க கூடாது. வழிமார்களுக்கான அடையாளம் இரவு துணையை யார் விடவில்லையோ அவர்தான் சேக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தகச்சத்தை விட்டிருக்கிறாரா? பெருமானார் விட்டிருக்கிறார்களா? ஃபதஹஜ்ஜது பிஹி ஃபைன்னஹு நாஃபிலத்துல்ல. அல்லாஹ் சொல்லும் போதே இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம், ரொம்ப அழகான வசனம். இது உங்களுக்கு நஃபில் தான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை கண்டிப்பாக தொழ வேண்டும் என்கிறான். அமுர்சிகா என்ற அரபியிலே சொல்லுவார்கள், இதை சொல்லிவிட்டால் செய்தே தீர வேண்டும். நீ தகச்சத்து தொழுக தீர வேண்டும். ஆனால் இன்னமும் நாஃபிலத்தில் இது நஃபில் தான் என்கிறான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி பெருமானாரை அன்பு கட்டளை போடுகிறான் பாருங்கள். இது நஃபிலாக இருந்தாலும் உங்களுக்கு வாஜிப் என்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். இது நஃபில் தான், உம்மத்துக்கு நஃபிலு, ஆனா உங்களுக்கு வாஜிபு தொழுதே தீர வேண்டும். பெருமானார் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? அல்லாஹ் ஒருவர் யாருக்குமே சிரங்கம் கொடுக்காத அந்த கர்மணி நாயகம் காமர் உபைதா ரகசியமாக எழுவாக்கலாம். பெருமானார் செல்லந்தா கூட சொல்லலாம், இருக்கிற வீடே 6x8 சைஸ். அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்? கபரஸ்தானம் கூட கொஞ்சம் பெருசா இருக்கலாம். அது கபரஸ்தான்கிறது 3x6, இது 6x8. ஒரு கட்டை கூட போட முடியாத அளவுக்கு உள்ள வீட்டுல ஐஷா அலி அல்லாவோடு படுத்திருக்க, ஐஷா அலி அல்லாவுக்கு தெரியாமல் பெருமானார் செல்லம்பாபு அழைப்பு செல்லம் எடுவார்கள். காமர் வைதா பாபர் வைதா லேச கதவை திறப்பாங்க. பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லும் ஐஷா கிளம்பாங்க. நம்மளை விட்டுட்டு அடுத்த மனைவிட்ட பெருமானார் போக போறாங்கன்னு நினைச்சு ரகசியமாக ஐஷா வந்து பார்த்தா பெருமானார் தப்பீரை கட்டி அல்லாவோட திரையேசி கொண்டிருப்பார்கள், தொடுத்து கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இந்த தகச்சத்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண் படுத்திருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், புகாரியிலே பதிவான ஹதீஸ். கணவன் மனைவி ஒரே ஒரு தலகாணி, அதுல மூணு பேர் படுத்திருப்பாங்க. இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளை, அவங்க காலா வீட்டுல படுத்திருக்கிறார் மைமூனா வீட்டுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மைமூனாவும் நீள வாக்கிலே படுத்திருப்பார்கள், ஆனால் இப்னு அப்பாஸ் அகல வாக்கிலே படுத்திருப்பார்கள். இவங்க ரெண்டு பேரும் நீள வாக்கில, அவங்க அகல வாக்கில படுத்திருக்க இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், இன்னைக்கு ராத்திரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுவார்களா தொழுவார்களா என்று நான் பார்ப்பதற்காக இருந்தேன். பெருமானார் கொஞ்ச நேரம் தான் தூக்குவாங்க, எந்திரிச்சு தக்பீரை கட்டி பெருமானார் தொழுவார்கள். எப்படி தொழுவார்கள் என்று ஆவிகள் கேட்கிற பொழுது, எப்படி தொழுவார்கள் என்று கேட்கிற பொழுது இப்னு அப்பாஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரகாத்தை ஹஃபீஃபத்தை அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறுவார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு நானும் போய் நிக்கலாண்டு பெருமானாருக்கு பக்கத்துல போய் நின்று நான் இடது பக்கம் நின்னேன். பெருமானார் தொழுதுகிட்டே அவங்க என்னுடைய காதை பிடிச்சி இழுத்து, நீ வலது பக்கத்தான் நிக்கணும், ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒருத்தர் தொழுதா இடது பக்கம் நிக்க கூடாது, வலது பக்கம்தான் நிக்கணும்ங்கிற பாடத்தை நடத்தி அந்த இரவு தொழுகை எப்படி தொழுவது என்பதை கண்மணி நாயகம் எனக்கு மிக மிக மிக தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பேசுகிறார்கள், அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் பெருமானார் விட்டது. அதனாலதான் மூணு பேர் ரசூலுல்லா உடைய மனைவிமார்கள் தப்பி கேட்டாங்க, ஆயிஷா தப்பி கேட்டாங்க, அலிவலி அல்லாஹுத்தாலா, அம்ரு இப்னு ஆஸ் ரலி அல்லாஹுத்தாலா, உஸ்மான் இப்னு மதுஹூன் ரலி அல்லாஹுத்தாலா, மூணு பேர் போனாங்க. ஆயிஷா ரலி கேட்ட ரசூலுல்லா இரவு தொழுகை எப்படி தொழுவார்கள் கேட்டாங்க. இரவு தொழுகை எப்படி தொழுவார்கள்? ஆயிஷா ரலி அல்லாஹுத்தாலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால் வீங்கும், எந்த பாவமுமே இல்லாத நாயகத்தின் பாதங்கள் வீங்கிவிடும். சில நேரங்களில் பாதம் வெடித்து ரத்தம் வருமா, ரத்தம் வருமா. நம்முடைய நபி இரவு நேரத்தில் இப்படி தொழுதிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் நின்று நம்மால் தராவீக கூட தொழ முடியவில்லையே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும், தகச்சத்தை விடுங்கள். தராவீகையாவது கால் வீங்க வீங்க வீங்க வீங்க தொழுதிருக்கிறோமா? மூணு பேர் கேட்டு போய் அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்தாங்களா? நம்ம அப்படி தொழுகணும் இப்படி தொழுகணும் முடிவெடுத்தாங்க. பெருமானார் அதுக்கு பிறகு வந்து சொல்றாங்க, என்ன மாதிரி உங்களால் இருக்க முடியாது, உங்களுக்கு முடிஞ்சதை தொழுகுமே பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார். முடிந்ததை ஆனால் தொழ வேண்டும், முடிந்ததை தொழுகுங்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் வழியுள்ளாவாக தக்குவாதாரியாக ஆக வேண்டுமானால் கண்டிப்பாக தகச்சத்தில் இல்லாமல் முடியாது. எத்தனை வழிமார்களின் வரலாறை சொல்ல, எத்தனை இறைநேசர்களுடைய வரலாறை சொல்ல, எல்லோரும் இரவு நேரத்திலே தான் அழுவார்கள். ராபியத்தின் பசரியா தகஜத்தின் வேளையிலே தொழுதுவிட்டு அல்லாஹ் இடத்திலே அழுவார்களாம். ரபுல் ஆலமீனே, உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தங்களுடைய வாசலை மூடிவிட்டார்கள். ராத்திரி 2 மணிக்கு எந்த வாசலா திறந்திருக்குமா? ராத்திரி 3 மணிக்கு எந்த வாசலா திறந்திருக்குமா? நேரா பள்ளி வாசல் கஞ்சி வசூல்னு சொல்லி ஹஜா அஸ்ஸலாமு அலைக்கும் கஞ்சி வசூலுக்கு வந்திருக்கிறோம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி நடக்கும்? ராத்திரி 2 மணிக்கு ஆத்தியார் எழுப்பணும்னு ஒன்னே வாங்க டீ சாப்பிட்டு போலாம், வாங்க வடையெல்லாம் சாப்பிட்டு போலாம், எந்த ஆச்சியாரு சொல்லுவாரா? சொன்னாருன்னு அந்த ஆச்சியார் தான் வழியுள்ளா. எந்த ஆச்சியாரு சொல்ல மாட்டார். அடுத்த நாள் காலையில போட்டு போட்டுவாரு, நாய்கள் ஜாக்கிரதை, இனிமேல் எவனா 2 மணிக்கு வந்த அவ்வளவுதான் இல்லையா? ஆனால் ராபியத்தில் சரியா அழுவார்கள் அல்லாஹ்விடத்தில், இறப்பே உலகத்தில் எல்லா பணக்காரர்களும் தன்னுடைய வாயிலை மூடிவிட்டார்கள். திறந்திருக்கிற ஒரே வாயில் உன் வாயில் தான் இறப்பே, உன் வாயில் தான் இறப்பே என்று அல்லாஹ்விடத்திலே அழுகிற வரலாறுகளை பார்க்கிறோமே. வழிமார்கள் தக்குவாவை பெற்றவர்கள் தகச்சத்தை விட்டதாக ஒரு வரலாறு இல்லை. 4வதாக ஒரு மனிதன் தகச்சத்தை தொழ ஆரம்பித்து விட்டால் இபாதுர் ரஹ்மான்கள் ரஹ்மான் அல்லாஹுவினுடைய அடியார்கள் அத்துணை பேர்களும் இவரை பிரியப்படுகிறார்கள். இரவு துறையில கிடைக்கிற பலன் அல்லாஹினுடைய அடியார்கள்தான் மலக்குகள், அல்லாஹினுடைய அடியார்கள் நல்ல மனிதர்கள், இறையற்றவாதிகள், அத்துணை பேர்களும் இவரை பிரியப்படுகிறார்கள். அபூதர், அபூதர் அலி அல்லாஹுத்தாலா பெருமான சிறந்த பணிவச்சனம் கூட பேசிட்டு இருக்கும் போது சிவரகைகளில் சில வந்தார். ஜிப்ரஹீல் வந்து ரசூல்லாட்டு கேட்டாங்க, இவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. இவர் யார் தெரியுமான்னு ஜிப்ரஹீல் கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா ஜிப்ரஹீல் இந்த கேள்வியை நான் கேட்கணும், ஏன்னா என் கூட இருக்கிறவர் அபூதர், நீங்க இவர் யார் தெரியுமான்னு என்ன பார்த்து கேட்டான். ஜிப்ரஹீல் அலைஹி ஸலாம் சொன்னார்கள், மனிதர்கள் இடத்திலே இந்த அபூதர் அறிமுகமானதை விட மலக்குகள் இடத்திலே நல்ல அறிமுகம். காரணம் இரவு வணக்கம், எல்லோரும் உறங்குகிற பொழுது இரவு வணக்கம் இருக்கிறதே, இது மலக்குகளின் தொடர்பை உருவாக்குகிற வணக்கம். அந்த இரவு வணக்கத்தில் நின்று வணங்கினா ஓத ஓத ஓத ஓத பெருமானார் சொல்லுகிறார்கள், மலக்குகள் தன்னுடைய உதட்டை அவருடைய உதட்டோடு வைப்பார்களாம், தன்னுடைய உதட்டை அவருடைய உதட்டோடு வைத்து முத்தமிட்டு உச்சுள் உச்சுள் உச்சுள் ஓது ஓது ஓது மனமாக இருக்கிறதே, அல்லாஹ் உன் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று வழக்குகள் வாச்சுகிறார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லும் உமரை பாருக்கர்கள் எல்லாமும் தலைவர் அறிவிக்கிறார்கள். ரஹ்மான் அல்லாஹுவினுடைய அடியார்கள் அத்தனை பேர்களும் இவரை நேசிக்கிறார்கள். 5வதாக இவருடைய நாவு இயற்கையாகவே ஹிக்மத்தை பேசும். அல்ல பேச வைப்பா, யாரு தஹஜ்ஜத்தில் பாபத்தியா இருக்கிறாங்களோ அவர்களுடைய பேச்சிலே ஞானம் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக யார் தஹஜ்ஜத்தை தொடர்ந்து தொழுகிறார்களோ அவர்களுடைய பேச்சுக்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞானத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். இல்மு, ஞானம், ஹிக்மத் எல்லாம் இவர்களின் பேச்சிலே அல்லாஹ் கொடுக்கிறான். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஹக்கீமாக மாறியதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய இரவு வணக்கம் தான், பேணுதலும் இரவு வணக்கம். 2 தான் லுக்மான் இருந்தது, ஒன்னு பேணுதல் இன்னொன்னு இரவு வணக்கம். தன்னுடைய லுக்மான் இருக்கிறாரே, அவர் ஒரு அரசருக்கு அமைச்சராக இருந்தார். அதற்கு முன்னால் அடிமையாக இருந்தவர், அதற்கு பிறகு படிப்படியாக முன்னேறி அவர் அமைச்சராக மாறுகிறார். ஆனால் அந்த அரசை அல்லாஹ் நினைக்கவே மாட்டான். நினைக்காத அரசை இரவுல இருந்தே எழுப்புவாங்களாம். போய் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எந்திரி தொழுதுக்கோ, அல்லாஹ் ஹக்கீம், அல்லாஹ் ரஹீம், நீ அல்லாஹ் கிருபையாளர், அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்று அரசர் சொல்லி விடுவார். இவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு தலைச்சத்து நேரம் கொஞ்சம் முடிஞ்ச உடனே சுபு நேரமாக போது எதிர்த்து தொழுங்க அரசே என்று சொன்னார். அல்லாஹ் ரஹீம், என்னுடைய அல்லாஹ் ரஹீம். இன்னைக்கு இருக்கிற அரசனால கழுத்து எடுத்து வேண்டுவான். ஆனா அவனால் பரவாயில்லாம சொன்னான், என்னுடைய அல்லாஹ் ரஹீம், அதனால நீ தொழில் இருக்குமா. இவங்க திருப்பி காலையில எழுப்புவாங்க சுபுவுக்கு பிறகு. இப்ப எதிர்த்து தொழுத வேண்டியதான அல்லாஹ் கரீம், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பாளர். இப்படியே ஓட ஒரு நாள் அரசன் சொல்லுவான், ஒரு நாள் அரசன் என்னுடைய தோட்டத்திலே கோதுமைகளை எல்லாம் விதைத்து விடு என்று சொல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கம்பா விதைச்சு விட்டு வந்துருவாங்க. கம்பு விதைத்தால் கம்புதானே வரும், கம்புதானே வரும். அதனால அறுவடை நேரத்திலே கம்புகளாக மூட்டை மூட்டையாக அரண்மனைக்கு செல்கிறது. என்ன கம்பா போகுது, நான் விதைக்க சொன்னது கோதுமை இல்லை என்று அரசன் லுக்மானை அழைத்து கேட்க, என்னமோ தெரியல அரசே, நான் கோதுமையைத்தான் விதைச்சேன், ஆனா கம்பா போகுது எனக்கு ஒண்ணு புரியல. அரசன் சொன்னா, காதல் ஏதாவது நான் வச்சிருக்கேன்னா என்ன பார்த்த கிருக்க மாதிரி தெரியுதா? கோதுமையை விதைத்தால் கோதுமை வரும், கம்பை விதைத்திருக்கிறாய், அதனால் கம்பு விதை கம்பு வருகிறது. இப்பதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஹக்கீம் இல்லையா, நம்ம என்ன செய்யறோமோ அப்படித்தான் அல்லாஹ் இருப்பான். எதுக்குமே செய்யாம அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் ரஹீம் தான். அல்லாஹ்வுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது தெரியுமா, ஷதீதுல் இக்காப், இன்ன பத்து ரப்பிக்கு லஸீத் லஷதீத், அல்லாஹ்வின் பிடி கடுமையானது, அவன் ரொம்ப கொடூரமானவன், ரொம்ப கடுமையானவன் என்பதும் அரசே உங்களுக்கு தெரியாதா? அரசரை மாற்றி காட்டினார்கள். தாவூதலையை சிலாத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தது எதனால்? அல்லாஹு அக்பர், இரவு தொழுகை, ராத்திரியில தொழுது தொழுது அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது அழுது அழுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாக்கடா, யாரா நான் தொழுத மாதிரி, நான் அழுத மாதிரி யாராவது உன்னுடைய படைப்புகளில் அழுதிருக்காரு? இவங்க நினைச்சுட்டாக்க, நபி இல்லையா, ரசூல் இல்லையா, அதனால நாம தான் அதிகமாக தொழுதிருக்கிறோம் என்று அல்லாஹ் பாராட்டுவான் என்று நினைத்து கேட்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவானா, அந்த குளத்துக்கு போ, அந்த குளத்துக்கு போ, இந்த தவளை 70 வருஷமா என்னை தூஞ்சுக்கிட்டேன், இந்த தவளை இரவு தூங்கினதே இல்லை. நிறைய தவளை பாத்தீங்கன்னா பகல்ல கத்தாது, ராத்திரி ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கும், ராத்திரி ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கும். இந்த தவளை 70 வருஷமாக தன்னுடைய தூக்கத்தை திறந்து அந்த தவளை என்னை துதித்து கொண்டிருக்கிறது, உன்னை விட இந்த தவளை என்னை அதிகமாக துதிக்கிறது என்று சொல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தவளையை பார்த்து அழுவார்களாம், தவளையை பார்த்து அழுவார்களாம். ஒரு தவளை துதித்த அளவிற்கு கூட இரவு நேரத்திலே என்ற அப்பை நான் வணங்க முடியவில்லையே. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், நம்ம என்னதான் செஞ்சிருக்கிறோம்? ஒன்றும் செய்யவில்லை. இந்த உலகத்திலே 5 சிறப்புகளை கொடுப்பதை போன்று யார் இரவு தொழுகை தொழுகிறார்களோ ஆகிரத்திலும் 5 சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறார். அதில் முதலாவது கபரிலிருந்து எழுப்புகிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அபியதல் வஜஹ், முகப்பிரகாசத்தோடு தஹஜ்ஜத் தொழுகையாளிகளை எழுப்புவான். இவரே இரவு நேரத்தில் விழித்து வணங்கியவர் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எழுப்புவான். ஏழாவது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவருடைய கேள்விகளை கீழே தாக்கி விடுவான், இவருடைய அதாபையை அல்லாஹ் லேசாக்கி விடுவான். யார் இரவு நேரத்தில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அதாபுகள் குறைந்துவிடும். எட்டாவதாக யுஸ்கில் மீசானா, அந்த இரவு தொழுகை இவருடைய திராசை கனமாக்கிவிடும், இவருடைய திராசை கனமாக்கிவிடும். ஒன்பதாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்தகின் பாலத்திலே இவர் காற்றின் வேகத்திலே கடந்து செல்லுவார் சொன்ன நாயகம். பத்தாவதாக சொன்னார்கள், யார் இரவு தொழுகை தொழுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையிலே அன்பியாக்களின் கூட்டத்தில் இருப்பார்கள். அன்பியாக்களோடு சேர்ந்திருக்கிறது சாதாரண காரியமா? இத்தனை சிறப்புகளும் இரவு தொழுகைக்கு இருக்கிறது. இந்த இரவு தொழுகை என்னென்னவாக இருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வாவி, இதுவும் இரவு தொழுகைதான். அவ்வாவி, நிறைய பேருக்கு இப்படி ஒரு தொழுகை இருக்கிறதே தெரியாது, எப்ப தொழுகிறது அவ்வாவி என்றால், மகரிபுக்கு பிறகு, மகரிபுக்கு பிறகு இஷாவுக்குள்ளே 6 ரக்காத்திலிருந்து 20 ரக்காத்து வரைக்கும் தொழுகலாம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா இதை நிரந்தரமாக தொழுதிருக்கிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா இதை நிரந்தரமாக தொழுதிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுல ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. இந்த இரவு தொழுகை அப்பா இருக்கிறதே, ஆறு ரக்காத்தே நியமமா நம்ம தொழுதுட்டு வந்தா நம்முடைய சந்ததிகளுக்கே வறுமை வராது. நமக்கு மட்டுமில்ல, நம்முடைய சந்ததிகளுக்கே வறுமை வராது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா செய்திருக்கிறாங்க. வரலாறுகள் பேசுகிறார். இரண்டாவது, ரமலானில் இருக்கிற தராவீஹ் தொழுகை. இந்த தராவீஹ் தொழுகை இருக்கிறது, இது பெருமானார் தொழுதார்களா தொழுகவில்லையா இருவதா இல்லையாங்கிற சந்தையிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறேன். முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே போய் கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே போய் கேட்கிறார்கள். கேட்டவர்கள் எல்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்ல. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா போய் கேட்கிறார்கள், சஹீது இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்கிறார்கள், அபுல் ஆலியா போய் கேட்கிறார்கள், இந்த தராவீஹ் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறார்களா என்று கேட்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஏன் தொழவில்லை, ஏன் தொழவில்லை, நாயகம் நம்மி மீது இறக்கப்பட்ட காரணத்தினால் பெருமானார் ரகசியமாக தொழுதார்கள், அதை மட்டும் வெளியிலே வந்து தொழுதிருந்தால் அது உங்களுக்கு வரலாற்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி அறையிலே இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பெருமானார் இருபது ரக்காத்துக்களையே தொழுதிருக்கிறார்கள். ஒவ்வொரு ரக்காத்தும் தொழுவதற்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதையும் கூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஒரு பெரிய வரலாற்று திருப்பத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். விநாயகத்தின் காலத்திலேயே இருபது ரக்காத்துக்கள் இருந்திருக்கிறது. ஒரு மனுஷன் அந்த இருபது ரக்காத்தை முடிக்கும் போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவானாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு ரக்காத்தினுடைய சிறப்பா சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு ரக்காத்து ஒரு மனுஷன் தொழுதுட்டாக்கா ரிதுவானுல்லாஹ், அல்லாஹினுடைய ரிதுவானை அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய பொருத்தத்தை கொடுத்து விடுகிறான். தராவீஹினுடைய முதல் ரக்காத்து தொழுதாவே பொருத்தம் கிடைச்சிருக்கு. இரண்டாவது ரக்காத்தை தொழுகிற பொழுது இத்துக்கும் இன்னால் நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. மூன்றாவது ரக்காத்து தொழுகிற பொழுது அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள், அவருக்கு ரஹமத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. நான்காவது ரக்காத்தை தொழுகிற பொழுது சொர்க்கம் அவனுக்கு திறந்து வைக்கப்படுகிறது. ஐந்தாவது ரக்காத்தை தொழுகிற பொழுது ஆயிரம் கிரகம் தர்மம் செய்த நன்மை கிடைத்து விடுகிறது. ஆறாவது ரக்காத்தை தொழுகிற பொழுது ஆயிரம் முறை குல்ஹுவல்லாஹ் ஓதிய நன்மை கிடைத்து விடுகிறது. ஏழாவது ரக்காத்தை அவன் தொழுகிற பொழுது ஆயிரம் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுத்த நன்மை கிடைத்து விடுகிறது. எட்டாவது ரக்காத்தை அவன் தொழுகிற பொழுது அல்லாஹ் அக்பர் வான பூமி வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது அத்தனை உங்களுக்கு துதிக்கிறது. ஒன்பதாவது ரக்காத்துல ஆமீன் மீனல் அதா, அதாவிலிருந்து அவன் அச்சமற்றவனாக மாறி போகிறான். பத்தாவது ரக்காத்தை தொழுகிற பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறான். தொடர்ந்து வருகிறார்கள். பத்தொன்பதாவது ரக்காத்தை நேரம் இடம் கொடுக்கவில்லை. பத்தொன்பதாவது ரக்காத்தை தொழுகிற பொழுது கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நான் என்னை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லுவான். இருபதாவது ரக்காத்தை தொழுகிற பொழுது ஹை ஹாத் ஹை ஹாத் ஹை ஹாத் ஹை ஹாத் இன் கதஅத் துன்யா ஹை ஹாத் முடிந்து விட்டதே முடிந்து விட்டதே, இவன் என்னுடைய கலாமை முழுமைப்படுத்தி விட்டானே முடிந்து விட்டதே முடிந்து விட்டதே, இவனுக்கு கூலி உலகத்தில் எண்ணெய் தவிர யாரும் கொடுக்க முடியாது என்பான். தராவி இருக்கிற சிறப்பு எவ்வளவு இவன் அம்பாசர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அடுத்து கியாமுல்லைல் தொழுகை என்று இருக்கிறது, அதை தஹஜ்ஜத் என்று நாம் சொல்லுகிறோம். தஹஜ்ஜத் கியாமுல்லைல் அல்லாஹு அக்பர் இரவு இரண்டு மணிக்கு மேலே தொழுகிற தொழுகை, அதனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த தொழுகைகளை நாம் கையாளுகிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய உரத்திலிருந்து முழு சக்தியையும் இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். முதல் மானத்திலிருந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் தஹஜ்ஜத்தின் வேளையில் தான் கேட்கிறான். எனவே எழுகிற கௌமுகளாக தொழுகிற கௌமுகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானிலாவது தராவீஹ் எப்படி தொழ வருகிறோமோ ரமலான் முழுக்க சஹர் செய்துவிட்டு அல்லது சஹருக்கு முன்னால் தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு சஹர் செய்கிற நன்மக்களாக ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வினுடைய அருளையும் உதவியையும் பெற்ற நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள்வானாக. வாஹுரு தஹவானானி அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, மாஷா அல்லாஹ், நேற்று 50 பேர் பதில் எழுதியிருக்கிறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் சொன்னா 50 பேருக்குமே பரிசு கொடுக்கணும், ஏன்னா 50 பேருமே சரியா எழுதியிருக்கிறாங்க. ஆனா நிர்வாகம் பெரிய போர்வே தான் பத்தணும், அதனால 3 பேருக்கு தான் பரிசு. அன்புக்குரியவர்களே, கேட்ட கேள்வி, மரணம் எனக்கு சிறந்த உபதேசி என்று சொன்னேன் கலீஃபாயா, மரணமே எனக்கு சிறந்த உபதேசி குமரணியெல்லாம் மீசானை கனமாக்கக்கூடிய அமல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். சுபஹான் அல்லாஹ்வுல் ஹம்திஹி சுபஹான் அல்லாஹ்வுல் அஸீம். எத்தனை பேர் அதை இந்த இன்னைக்கு நேற்றிலிருந்து கடைபிடிச்சு ஒரு 100 தடவை நான் ஓதி இருக்கிறேன் சொன்னவங்க மட்டும் கைதூக்குங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், நீ அடுத்து வருகிற நேரங்களில் எல்லாருமே ஓதுங்க. இதை விட சிறந்த அமல் உலகத்தில் எதுவுமே, அவ்வளவு அழகாக நாம நிச்சயமாக செய்யலாமா? அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது கேள்வி, ஆமாம் நாமாவில் நாளைக்கு மறுமை நாளையில் தோல் பூஜம் உயர்ந்தவராக ஒரு சஹாபி வருவார். அவையா பிலால் ரலியல்லாஹ் ரொம்ப அழகாக பதில் சொல்லி இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கேள்வி, முதல் கேள்வி, அன்புக்குரியவர்களே, ஒரு படை தளபதி உளவு அனுப்பினான். இவர்கள் இரவிலே வணங்குகிறார்கள், பகலிலே போர் செய்கிறார்கள், அதனால் இவர்களை வெல்ல முடியாது என்று உளவாளிகள் சொன்னார்கள். இந்த எதிரணி படை தளபதி பெயர் என்ன? ரோம் நாட்டினுடைய எதிரணி படை தளபதியினுடைய பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் பத்ரிலே ஒரு துவாவை இரவிலே அழுது தொழுது ஒரு துவாவை ஓதினார்கள். அந்த துவா என்ன துவா? அது வெற்றியை கொடுத்த துவா. அந்த துவா என்ன துவா? மூணாவது கேள்வி, அவ்வாபில் தொழுவை எப்பொழுது தொழுவது? எத்தனை ரக்காத்திலிருந்து எத்தனை ரக்காத்து வரைக்கும் தொழுவது? மகரிபிலிருந்து நானே பதில் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால எத்தனையிலிருந்து எத்தனை ரக்காத்து தொழுவது என்பதை நீங்கள் எழுத வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதன்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் வென்று இருக்கிறார்கள் என்றால், காந்திபுரத்தை சார்ந்த ஃபாரூக் பாரக்கல்லா மாஷா அல்லா அல்லா பரக்கம் செய்வானாக. இதை போன்று ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம், ஒண்டிப்புதூர் முகமது இப்ராஹிம் ஒண்டிப்புதூர் எந்திரிச்சு காட்டுங்க, எல்லாம் எல்லாரும் உங்களுக்கு வாசிக்கிறாங்க மாஷா அல்லா. ஹோலிஷா பாரக்கல்லா. அதே மாதிரி என் ஹசன் முகமது அவினாசருள் பாரக்கல்லா ஐயா முப்பா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்